போன ஸ்லோகத்துல அத்வைத மதம் மூணு மதங்களாக பிரிச்சு அந்த மூணு மதங்களும் சரியாக சரியானது இல்லை. ஏன்னா அது ஒற்றர் குற்றம் எடுத்துக்கிறாவா? ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும் இல்லையோ நம்ம சம்பிரதாயம் வழிவிடக்கான்னு நாமளும் அப்படிதான் சொல்லிக்கிறோம். சேஷ் நாள் எடுத்துக்கணும், வடகிழையா செங்கலையா, அதுல தத்துவ பேதம் நிறைய இருக்கு, 18 பேதங்கள் இருக்கு. ஆனா அது யாருக்கு தெரியும்? திருப்பி திருப்பி திறவன் சிவனையா பார்த்தோம், ராமனையா பார்த்தோம் சண்டை போடுறோம். வசுதா அங்க என்ன தத்துவ பேதம்னு யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சுக்காமலேயே பார்த்தோம் சண்டை போட்டு இருக்கேன். அதே மாதிரி படத்தா இருக்கும் நமக்கும் என்ன பேதம் இருக்கு? படத்தா இருக்கும் நமக்கும் என்ன பேதம் இருக்கு? அதுல தத்துவ பேதம் சிலது இருக்கு, அதாவது யாருக்குமே தெரியாது. அது தெரியாம மடத்தா யாரு, நாம யாரு, முத்தின யாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இந்த மாதிரி ஒத்தரை கொத்தரை நாம இது பண்ணிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி அவார்டுல கூட இந்த மாதிரி பேதங்கள் எல்லாம் இருக்கு. ஒத்தரை கொத்தர் தப்பு சொல்லிண்டு அர்த்திக்கிறது ரொம்ப இது, அவார்ட் கிரந்தங்கள்லயே நிறைய இருக்கு. இப்போ அது விட்டு போயிருக்கு, அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. அவா தத்துவ பேதங்கள்ல இங்க பெரிய புத்தகமே வந்ததா தெரியல. ஏன்னா அத்வைதம்ன்றது அவர் சங்கராச்சார் சொன்னதான், பிரம்ம சுத்தம் ஜெகன் மித்யா. இதை வச்சுருங்க, இதை வச்சு நீங்க எல்லாம் எழுதி போகணுட்டு அதை வச்சு அவாவா தனக்கு தனக்குதெல்லாம் இது பண்ணிட்டேன். ஆனா நம்ம சம்பிரதாயத்திலையும் எத்தனையோ பேதங்கள் இருக்கு பரஸ்பரம். காரணம் வந்து பாஷ்யகாரர் சாதிச்ச விஷயத்துல எத்தனையோ பிரகடனம் இருக்கு. அதை இவன் என்ன பண்ணிட்டாக்க வெளியில இதை பண்ணாம ஒத்தருக்கு ஒத்தர் இஷ்டத்துக்கு எழுதிட்டா. சுவாமி என்ன பண்ண தேசிகன் நியாயபதி சித்தி, நியாய சித்தாஞ்சனம், சர்வார்த்த சித்தி, தத்துவம் தாக்கலாம் வியாக்கியானம், இந்த மாதிரி கிரந்தங்கள்ல ஒவ்வொருத்தருடைய அபிப்பிராயத்தை எழுதி அத்தனைக்கும் சாமர்த்தியம் இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால எல்லா மதத்திலையும் இந்த மாதிரி பரஸ்பர பேதங்கள் இருக்கு. ஆனால் முக்கியமான தத்துவம் எதுன்னாக்கா அது மூலபூதமான தத்துவம் சித்தாந்தம் இருக்கு. அதுல விரோதம் கிடையாது யாருக்குமே. சிவன் நாராயணனே பரத எழுதுன்னுட்டும் நம்ம எல்லாரும் சிவேஷ்வான ஒத்துக்கோம். அந்த மாதிரி சரணாகதியும் ஒத்துன்னு இருக்கோம். அனுஷ்டிக்கிறது அனுஷ்டிக்கலன்னு நம்ம அந்த மாதிரி சில விஷயங்கள் அவ சொல்றா ஏகதேசிகள், நாம ஒரு மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி அத்வைதிகள்லையும் எத்தனை பேதங்கள் இருந்தாலும் அந்த பிரம்மசத்தியம் ஜெகன் மித்யான்றதுல அவ வந்து இதுவே பண்றதில்ல. இதே அவள் இதுவே கிடையாது, விரோதமே இல்லை இந்த விஷயத்துல. ஏன் அப்படின்னாக்கா மூல தத்துவன்றதுல அவளுக்கு பேதம் இல்லை. அத்வைதம் பிரம்மதான் சத்தியமா இருக்கும், பிரம்மன் தான் அப்படின்னு அவ சொல்லிக்கிறா. அந்த விஷயங்களை அவ சொல்லிச்ச பரஸ்பரம் அடிச்சுக்கிறது சாட்சி. அதன் பிறகு பிரபாகரன் அவ அத்தனை பேரையும் வச்சுடுறான். அப்புறம் அவனை எபெருமானார் சூத்திரகாரருடைய திருவள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் நாம் தன்னுடைய அவ சித்தாந்தத்தையே கண்டனம் பண்றது அப்படின்னா முடிச்சுட்டோம். இப்போ இவன் ஒரு கேள்வி கேட்கிறான், நம்மளை பார்த்துட்டோம் மீனாம் தான். அதாவது நாம என்ன சொன்னோம், ஐக்கிய சாஸ்திரம் இருக்கும், ஒரே சாஸ்திரம். பூர்வ காண்டமும் உத்தர காண்டமும் பிரம்ம காண்டமும் கர்ம காண்டமும் ரெண்டும் ஒரே சாஸ்திரம். 8 ஸ்லோகம் 10 ஸ்லோகத்துல எம்பெருமானார் தேவியும் சாதிச்சிருக்கேன் சாராவில் ஆரம்பத்துல. அது மாதிரி சரதூஷன் இருக்கு, அந்த மாதிரி வந்து இதுல இருக்கு சேஸ்வர மீமாம்சா மீமாம் சாப்பாடுகா நிறைய கிரந்தங்கள்ல அனுகிரகிச்சிருக்கார் சுவாமி. இதெல்லாம் சொன்ன முடியும். இப்ப இவ ஆக்ஷேபம் பண்றான் நம்மளை பார்த்து, பொதுவாக ஆக்ஷேபம் பண்றான். உங்க சித்தாந்தத்துல விருத்தமா பேசுறது தான் உங்க காரியமா அப்படின்னு அவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஒரு மீமாம்சையும் உங்க மீமாம்சையும் ஒரே மீமாம்சையும் சொல்லிட்டீங்களே ஒரே சாப்பிட்டு. ஆனா அவ ஒரு விதமா சித்தாந்தம் பண்றாரு, தேவனையே விரட்டு போயிட்டார். இது நம்ம சூத்திரக்காரரோ தேவியாசரோ அவரோ ஒரு விதமா சொல்றாரு. இப்படி பரஸ்பரம் விருத்தா இருக்கார் ஐக்கியசாஸ்திரம் எப்படி வச்சுக்கலாம், ஒரே சாஸ்திரம் எப்படி சொல்லுவீங்க, ஐக்கிய சாஸ்திரம் விருத்தமா தேவை அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறான். நம்ம பார்த்து எப்படின்னா, இப்ப நம்ம என்ன சொன்னோம், சித்த பிரமாண வாக்கியங்கள்னா பிரமாணம் தான், அதோட விட்டா பரவாயில்ல. சுதந்திரமா பிரமாணம், இன்னொன்னுக்கு சேஷம் இல்லை அப்படின்னு போன ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகத்துல எல்லாத்தையும் சாதிச்சிருக்காரு, எல்லாத்தையும் சாதிச்சிருக்காரு. அதாவது சுதந்திரமாதான் பிரமாணம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சூத்திரகாரனும் இதையே வந்து சொல்லிட்டு போற எல்லாம் இருக்கு. சுதந்திரமா பிரமாணம் சொல்லிட்டீங்கன்னாக்கா அப்ப பூர்வீமாம் செய்யல, அத மாதிரி சொல்லவே இல்லையே. அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சுதந்திரமா பிரமாணம் இல்லை. வேற எப்படி பிரமாணம் அப்படின்னாக்கா பரதந்திரம் தான் அது. இது எப்படின்னாக்கா பூர்வீமாம் செய்யல அவ அழகா பிரித்திருக்கா. முதல் அத்தியாயம் பிரமாண அத்தியாயம் பேரு ஏற்கனவே இந்த ஆரம்பத்தில் அஞ்சாவது ஸ்லோகத்தில் வந்திருக்கு. வேதார்த்தே நியாய சிந்தே பிரதமம் அதிகதாக கர்ம வர்க்க பிரமாணி அப்படின்னு சொல்லிருக்க. முதல் அத்தியாயம் பிரமாண அத்தியாயம் பேர். அந்த பிரமாணம் எது அப்படின்னா பிரத்யக்ஷமா அனுமானம் அதெல்லாம் கிடையாது, வேதம் தான் பிரமாணம். அந்த வேதத்திலையும் விதிவாக்கியம் பிரதானமா பிரமாணமா இருக்கும். அதனால முதல் பாதத்துல விதிவாக்கியத்துக்கு பிராமணித்து பாதிக்க. ரெண்டாவது இத பாதமானது அர்த்தவாதங்கள் மந்திரங்கள் இவைகளுக்கு பிராமணியம் ஸ்தாபிக்கிறார். மூணாவது பாதத்துல ஸ்மிருதிகள் ஆச்சாரங்கள் இவைகளுக்கு பிராமணியம் ஸ்தாபிக்கிறார். நாம சொன்ன கொஞ்சம் சிஷ்டாச்சார பிரமாணம், சிஷ்டாச்சாரம் தான் பிரமாணம் நாம சொல்லுவோம். அப்ப ஆச்சாரத்திற்கு பிராமணியம் அது பதில் சொல்ற தேவி அதுக்கெல்லாம் அழகா சொல்லிட்டு போயிருக்கலாம். இப்படி ஒரு கிரமம் வளர்த்த இந்த அர்த்தவாதங்களுக்கெல்லாம் எப்படி பிரமாணியம். அர்த்தவாதம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா வாக்கிய சேஷம். ஒரு விதி வாக்கியம் இருந்ததுன்னாக்கா அதுக்கு அப்புறம் வர்ற சேஷம், அதுக்கு சேஷமா இருக்கக்கூடிய வாக்கியம். அது என்ன பண்ணும், ஒரு யாகத்தையோ எதையாவது ஒன்று சொல்லிச்சுனாக்கா அதை பத்தி அந்த வாக்கியம் செய்யும். அது சித்தபர வாக்கியமா இருக்கும். அந்த சித்தபரமான வாக்கியத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா எதை யாக எந்த யாகத்தை சொல்றதோ அந்த யாகத்தை பத்தி அழகா சோத்திரம் பண்ணிடும். இதுதான் அந்த அர்த்தவாத வாக்கியங்களுடைய காரியம். சரி, இப்படி அர்த்தவாத வாக்கியங்கள் வந்து வெறும் சோத்திரம் பண்றது அல்லது ஏதோ கதை மாதிரி சொல்றது அப்படின்னு சொன்னா அது தேவையில்லையே நமக்கு. நமக்கு அது தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னு அவன் பூர்வபட்சம் கேட்கிற மீமாம்சையில நம்ம விதிவாக்கியம் தான் நமக்கு பிரமாணம். அந்த விதிவாக்கியத்துல தான் என்ன எடுத்துக்கணும். இந்த அர்த்தவாத வாக்கியன்றது ஏதோ கதை மாதிரி சொல்றது, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை சொல்றது. வாயு வேகமாக போனது, வேகமா போறது தேவை. ஒரு அர்த்தவாத வாக்கியம் நமக்கு இப்படின்னா நமக்கு சொல்ல தேவையில்லையே. அதனால இந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் பிரமாணம் வேண்டியதில்லை. ஆனக்கச்சம் அசதர்த்தானாம் அப்படின்னுட்டு ஜெயமணி சூத்திரம் கேள்வி கேட்கிறாரு. ஆம்னாயச்ச கிரியார்த்தத்வா, எது எது வேதத்தில் சொல்லப்பட்டதோ அதனால கிரியார்த்தமாக தான் இருக்கும். அதாவது ஒரு யாகத்தை பண்ணு ஏவல் கற்றலை அந்த மாதிரி விதிவாக்கியம் தான் இருக்கும். ஆனந்தக்கியம் அசதர்த்தத்வா ஆனந்தக்கியம் அப்பிரமாணம் எர்த்தம் இந்த வாக்கியங்கள்லாம் அர்த்தவாத வாக்கியங்கள்லாம். அதனால அவர்களுக்கு பிராமணியம் வேண்டாம் அப்படின்னு ஆட்சேபம் பண்ற ஒரு ஸ்ரீலங்க. அதுக்கு சமாதானம் சாய்க்கிற விதினா தூ ஏகவாக்கியத்வான் விதினாவது ஏகவாக்கியத்வா. இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் விதி வாக்கியங்கள் எது சொல்றதோ அதுக்கு ஸ்துதியா இதெல்லாம் அன்வயிச்சிடும். அதனால ஏகவாக்கியமா போயிடும். ஏகவாக்கியம் பேர் இதை சொல்லணும்னாக்க சொல்றப்பணும்னு ஒரு சின்ன கதை, ஒரு ராஜா கதை சொல்றப்பேன். ஒரு சேவகன் வருவான், பிரதானம் வந்து சொன்ன காரியத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அப்படியா அது பாரு ரோட்ல ஏதோ போறாள், யார் போறா பாரு. ஒவ்வொரு வாக்கியம் யார் போறா, ஒரு வியாபாரி போறான். என்ன வியாபாரி, தானிய வியாபாரி. என்ன தானியம், அது எவ்வளவு வேலை, அதுக்கு ஒரு வாட்டி. பணம் எவ்வளவு, அது ஒரு வாட்டி. எல்லாம் இத்தனை வாட்டி போயிட்டு வருவான். பல வாக்கியங்களுக்கு அமைஞ்சு போயிடுச்சு. ஆனால் பிரதான மந்திரி வந்த உடனே அங்க போய் பாரு யார் வருது அப்படின்னு ராஜா கேட்கிறான். பிரதான மந்திரி போறான், போன உடனே ரெண்டு நிமிடத்துல அவன் வரான். அத்தனையும் ஒரே வாக்கியத்துல சொல்றான், ஒரே வாக்கியத்துல சொல்லிட்டான். இவன் வந்து தானிய வியாபாரி, இந்த தானியம் வியாபாரிகிட்ட இத்தனை தானியங்கள் இருக்கு, இவ்வளவு விலை இருக்கு, நமக்கு இவ்வளவு தேவை, இவ்வளவு விலைக்கு நான் பேரம் பேசி இவ்வளவு முக்கியத்துவம் இது ராஜா அனுமதி கொடுத்தா வாங்கி போடுவேன். என்னாச்சு, பத்து வாட்டி போய் ஒரு சேவகன் பண்றது அது கௌரவமா போயிடுது. கௌரவம்னா அதிகம், அதிகப்படி, அதிகப்படியா இருந்தா ஒத்துக்க மாட்டார் சாஸ்திரக்காரர், லாகவமா இருந்தாலும் ஒத்துப்பார். ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியத பல வார்த்தையில சொல்லக்கூடாது. அந்த காலத்துல கல்கி எழுதுவ, கல்கி ஒரு செய்திய இன்னொருத்தர்கிட்ட போய் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அழகா எழுதுவார் அவர். இது புரிய நோட்டுக்கெல்லாம் சொல்றது அதிகப்படியா இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து சொன்னாராம் தன்னுடைய வேலைக்காரங்கிட்ட, திருக்குழந்தையை சேர்ந்த திருநாரணை எங்க திருக்கோயில் திருக்குளத்திலே திருநீராட்சம் கண்டறிந்த பொழுது வழிக்க விழுந்தா இதை அங்க சொல்லு அப்படின்னு. அது சொல்லிட்டு சொன்னவர் கேட்கிறார், ஏன்பா அப்போ எப்படி சொல்லுவ நீ அப்படின்னு. அவன் சொன்னா கும்பகோணத்தை பார்ப்பான், குளத்துல விழுந்தான் அப்படின்னு சொல்லுவேன். இதான் ஒரே வாக்கியத்துல பதில் சொல்றது, ஒரே பதத்துல பதில் சொல்றது. சுலபமா சொல்லணும், அதிகமான வார்த்தைகள் எடுத்துக்க கூடாது, அதிகமான வாக்கியங்கள் எடுத்துக்க கூடாது. இது சாஸ்திர மரியாதை. பல வாக்கியங்கள் வந்ததுன்னா ஒரே வாக்கியத்துக்கு வெட்டி வெட்டி சொன்னோம்னாக்கா வாக்கிய பேதம் தோஷம் வந்துடுறது. இது வாக்கிய பேதம், வாக்கிய பேதம்னா தேவையில்லாம வாக்கியத்தை பிரிக்கக்கூடாது, அதற்காக ஒரே வார்த்தையில அதற்காக சொல்ல முடிக்கணும். இப்போ இந்த அர்த்தவாத வாக்கியம் தனியா பிரமாணம், புதி வாக்கியம் தனியா பிரமாணம் சொன்னோம்னாக்கா நிறைய வாக்கியங்கள், நிறைய பிராமணியெல்லாம் கற்பிக்கணும், இப்படி எல்லாம் ஆயிடும். அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்றாரு ஜெமினி, விதி நாத்து ஏக வாக்கியத்தா, விதி வாக்கியத்தோட ஒரே வாக்கியமா மாறிடுறது. இது எப்படி மாத்து, சுத்தியத்தேன ஸ்தோத்திரம் பண்றதாக இது வந்துடுது. ஸ்தோத்திரம் பண்றது வாயு, வாயு வேகமா போற தேவதையா போயிட்டதுனால அந்த தேவதையை வச்சு நம்ம யாகம் பண்ணா அவன் எப்படி வேகமாக போவானோ அது மாதிரியே நமக்கு பலன் வேகமாக வந்துவிடும். அவ்வளவுதான். இப்ப நீங்க இதே மூணு வாக்கியம் சொல்லணும், ஒரு வாக்கியம் வாயுவேன் கிரியாபதம் இப்ப நானும் சொன்னது என்னாச்சு, வேகமா போற தேவதையா போயிட்டதுனால வேகமா பலனை குறிச்சிடும். அவ்வளவுதான். இப்படி சொன்னதுனால ஒரே ஒரு கிரியாபதம் தான் வந்தது, இப்படி சொல்றதுனால வாக்கிய பேதம் வராது. அப்படி ஏக வாக்கியமா சொல்லி இத பிராமணியம் வச்சுக்கணும். இந்த ஏக வாக்கியம் வந்துச்சோம்னாக்கா எல்லாமே அழகா போயிட்டு இருக்கும். இது ஜெய்மனியினுடைய திருவள்ளம். விதி வாக்கியத்துக்கு அர்த்தவாத வாக்கியமானது சேஷமாக இருக்கும், பரதந்திரமாக இருக்கும். பரதந்திரமா போயிடவே ஏக வாக்கியமா போய் பிரமாணமா ஆகும். இது ஜெய்மனி மனிதனுடைய திருவள்ளம். ஆனால் நம்ம சித்தாந்தத்திலேயோ இது சுதந்திரமான வாக்கியமா இருக்கும், சுதந்திரமா இருந்ததுதான் இது பலனை கொடுக்கும். அதனால இது இந்த சுவாதந்திர பட்சம் பாரதந்திர பட்சம் ரெண்டுத்துக்குமே பரஸ்பரம் விரோதம் வருது. இப்படி விரோதம் வருதுனால இது எப்படி ஒரே சாஸ்திரம் நீங்க சொல்லுவீங்கோ, இத சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றா, அத்தனை மாதிரி கிடையாது. விதி வாக்கியங்கள் அர்த்தவாத வாக்கியங்கள் எல்லாம் பேதம் இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த அர்த்தவாத வாக்கியங்களே ரெண்டு விதமா இருக்கும். சில வாக்கியங்கள் பரதந்திரமா இருக்கும், சில வாக்கியங்கள் சுதந்திரமா இருக்கும். இந்த பரதந்திரமா இருக்கிறதுன்றது சாமானிய வாக்கியங்கள், சுதந்திரமா இருக்கிறதுன்றது முக்கியமான வாக்கியங்கள், விசேஷமான வாக்கியங்கள். அந்த விசேஷமான வாக்கியங்களுக்கு இவைகள் வந்துடும். இவைகள் வந்துருச்சுனாக்க அதுக்கேத்த மாதிரி தான் நாம் அர்த்தம் சொல்லணும். இப்படி சாமானிய விசேஷ நியாயம் தெரியுது. வந்து பொய்ய சொல்லக்கூடாது, சத்தியம் வத அப்படின்றது உபனிஷத். ஆனா எப்பெல்லாம் பொய் சொல்லலாம் தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த பொய் சொல்றது தர்மசாஸ்திரம் பொய் சொல்றதுன்னு சொன்னாக்கா அது வீதமா அப்படின்னாக்கா அது இல்ல. அதனால விரோதம் வராம அனுகூலம் வந்ததுன்னாக்கா அது விசேஷ விஷயம். சாமானியமா பொய் சொல்லக்கூடாது. நம்ம பொய் சொல்றதுனால நல்லது வரும் அப்படின்னாக்கா பொய் சொன்னா தவறில்லை. ஆளுநர் பொய் சொல்லுங்க, பொய் சொன்னா தவறில்லை. எப்ப பார்த்து பொய் சொல்லிட்டே இருக்கக்கூடாது, தேவையில்லாம பொய் சொல்லக்கூடாது. முக்கியமான காரியம் இருக்கு, அதுக்கு சொல்லிதான் ஆகணும். அதனால இது சாமானிய நியாயம், சேகம் நியாயம், சர்வாபூதம், யாரையுமே எந்த பண்ணக்கூடாது அப்படின்னு தந்த சாஸ்திரம் இருந்துச்சு. உடனே வேதத்துல அக்னி சுவாமியும் பசுமாலை பேச அப்படின்னு அக்னியின் சுவாமியின் தேவதையாவுடைய பசு ஒரு செம்மறியாரோ வெள்ளாரோ அதை வெட்டி யாகம் பண்ணிடுவோம். சரி, இன்சை இல்லையா, இந்திய பண்ணக்கூடாது இன்சை இல்லையானாக்க உத்தர்காபாதம், அது வந்து உத்தர்காம எக்ஸம்ஷன். இது வந்து ஹிம்சையே கிடையாது, அதனுடைய சூத்திரக்காரன் அசுத்த சப்தாத்தினாடி சொல்ல போறேன். அதனால இது ஹிம்சையே கிடையாது, இது விசேஷ நியாயம். அந்த மாதிரி இங்க ஸ்தோத்திரம் இருக்க, இங்க சில ஸ்தோத்திரங்கள்லாம் சுதந்திரமாவே இருக்கும், அர்த்தவாத வாக்கியங்கள் சிலதெல்லாம் பரதந்திரமா இருக்கும். குருபுஷி மீனாம்சனம் சொன்னதுன்றது அது பரதந்திரமான அர்த்தவாத வாக்கியங்கள், நாங்க சொல்றதோ சுதந்திரமான அர்த்தவாத வாக்கியங்கள். ஆகவே சுதந்திரமான அர்த்தவாத வாக்கிய சொல்றதுனால தோஷமே கிடையாது. அது மட்டும் இல்ல, அப்ப வந்து வேத வாக்கியங்கள்ல ஒரு அக்ஷரத்து கூட, வேதத்துல ஒரு அக்ஷரத்து கூட அப்பிராமணியம் வந்துடக்கூடாது, பிராமணியம் வரணும். அதை சொல்றதுக்கு கோசரம்னா அந்த சாஸ்திரம் அந்த பூர்வீனாம்சில இது சித்தாந்தம் பண்ணினா அர்த்தவாத வாக்கியங்களுக்கு எல்லாம் விதிவாக்கியத்தோட சேர்ந்து பிராமணியம். அந்த பிராமணியம் யாராவது பிராமணியமே இல்லைன்னு கேட்டாங்கனாக்க இவரே விதிவாக்கியங்களுக்கு எல்லாம் சேஷம் அர்த்தம் இது. ஏன்னா முதல்ல பாதத்துல விதிக்கு பிராமணியம் சொல்லிருக்கணும், அதுவும் எங்களுக்கு தான் யாகம் தான் முக்கியம். அந்த யாகத்தை சொல்றதுன்னா விரிவாக்கியம் தான் சொல்றது. அந்த யாகத்தை விரிவாக்கியம் சொல்லிட்டேன்னாக்கா அதுக்கு ஸ்தோத்திரம் வேணும், அதுக்கு இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் உபகாரம் பண்றது. அதனால தோஷமே இல்லை, தோஷம் இல்லாததுனால அங்க பிராமணியம் இருக்குது அப்படின்னு அங்க சொல்ல வந்தோம். ஆனா இங்க எப்படி தெரியுமா, சாட்சாத் பிரம்மே இருக்கு. இந்த பிரம்மமானது அனந்த கல்யாணங்களோட கூறினது, இது சுதந்திரமான அர்த்தவாத வாக்கியங்களான சொல்லப்படுறது சித்தபரமான வாக்கியங்கள்னால. அப்படி சொன்னதுனால அற்புதமான பரம புருஷார்த்தமான மோட்சத்திலே பரிவசிக்கிறது முடியாது. ஆகவே இது தவறில்லை. இதுதான் இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கும் இதுக்கும் இது விசேஷம். அது சாமான்யமா சொல்லப்பட்டது, இது விசேஷமா சொல்லப்பட்டது. அதனால இதுல எங்க விரோதம் இருக்கு, சாமான்யமான விஷயம் சொல்லுங்க வருமே, அது எல்லாருமே ஒத்துண்டது. மீமாம்சையும் ஒத்துருக்கோம், வேதாந்தியும் ஒத்துருக்கோம், வேதாந்தியம் இருக்கும், அதெல்லாம் இருக்குது. இந்த ஜபம் பண்ணிட்டு ஏகாக்கிர சிந்தையோட யாருக்கு ஜபம் பண்ணணும், காரையும் பார்க்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, உட்கார்ந்து இருக்கு, இது சாமானிய சாஸ்திரம். ஆனா அந்த சமயத்துல நம்ம ஆச்சாரியர் எழுந்துட்டு உடனே எழுந்து நிற்கணும். எழுந்து இருந்தா அவர்கிட்ட என்னென்ன அவர் திருவிழமோ அதெல்லாம் கேட்டு அனுமதி வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் திரும்பி உட்காந்து ஜபம் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா அந்த ஆச்சாரியருக்கு அப்படிப்பட்ட ஏற்றம், அதனால இதெல்லாம் முக்கியம். ஆகவே இந்த மாதிரி நாங்க சொல்றதுனால எந்த தோஷமும் இல்லை. இப்படி என்ன தோஷம் தோஷம் போயிட்டே போனோம்னாக்கா அது விபரீதமா வந்து தான் முடியும். அதனால அதை மாதிரி சொல்லக்கூடாது. அதனால சாமானிய சாஸ்திரம், விசேஷ சாஸ்திரம், அது மாதிரி சுதந்திரமான விதிகள், பரதந்திரமான விதிகள் இப்படிலாம் இருக்கலாம். இல்ல இல்ல அத்தியதிகள் சொன்னாரோ இல்லையோ, இங்கேயே சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியார் ஓமித்ய ஆத்மானம் தியாயத்தை, இது மாதிரி விதிவாக்கியம் இருக்கே அந்த விதிவாக்கியங்களுக்கு இந்த அர்த்தவாதங்கள், அதாவது உபநிடத்தில் சொல்லப்பட்ட வாக்கியங்களுக்கு எல்லாம் ஏக வாக்கியத்தை சொல்லிட்டு போனாமே, அதனால நியமவாதங்களுக்கு விரோதம் இல்லை அப்படியே இருந்து போட்டுமே அப்படின்னுட்டு அத்தியதிகள் நம்மளை பார்த்து கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்ற அப்படி இல்ல, சில வாக்கியங்களுக்கு நீ அப்படி சொல்லலாம். இப்ப நம்ம நாராயண வாக்கம் சொல்றோம், சகஸ்ரீரன் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவம் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இப்ப அந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அது சொல்லியோ, அதுக்கு நேரம் அதெல்லாம் விதிவாக்கியமே கிடையாதுங்க. அப்படியே பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களையும் ஸ்ரீமன் நாராயணனே பரதேவத்தை அப்படின்னு ஸ்தாபிக்க போகுது. இரண்டு சொல்ல போற அந்த விஷயத்தையும் அறிவன் சாராளி சுவாமி. இந்த மாதிரி அந்த வாக்கியங்கள் எல்லாம் சொல்றதே அதுக்கு எதிர்வாக்கியம் இல்லையே, அப்ப ஏகவாக்கியத்தை எப்படி சொல்றது? அதனால சொல்ல முடியாது. அதனால நீங்க எப்படி சொன்னாலும் இந்த மாதிரி எல்லாம் இல்ல, நாங்க சொல்ற பத்ததி வச்சுக்கோங்க. இதான் கிரமம். என்னென்ன சில இடத்துல விரிவாக்கியத்துக்கு சேதமா போகும் அர்த்தவாத வாக்கியங்கள், சில இடத்துல அர்த்தவாத வாக்கியங்கள்னா சுதந்திரமா போகும். அதுவும் பிரம்மத்தை சொல்ற வாக்கியங்கள்னா பரம சுதந்திரம். காரணம் என்னன்னா பரம புருஷார்த்தமான பிரமாணம் பத்தி சொல்றது. இப்படி சொல்றதுனால நமக்கு எந்த விரோதமும் இல்லை. அதனால இந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கும் பிராமணியங்கள் அவாருக்கு நமக்கும் விரோதம்ன்றதே இல்லை. அவா ஒரு விஷயத்துல சொல்றா, நம்ம ஒரு விஷயத்துல சொல்றோம், அவ்வளவுதான் பேதமே தவிர்த்து சர்வார்த்தனா பேதம்ன்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் சுவாமி. பாருங்க, அந்யாத்தோ சர்த்தவாத சுதிமுக முகதாபிதானி சுவாதந்திரேன பிரமாணீகரத விதித விதி அந்த விதிக்கு விதிக்கோசரம் தான் இந்த அர்த்தவாதம் இருக்கு. விதியை குறித்து தான் அர்த்தவாதம் இருக்குது. எப்படி? ஸ்துதி முக முகதா, ஸ்துதி தோற்றம், முகன முதலான அர்த்தம், முகதா அந்த துவாரா, தோற்றம் பண்ற துவாரா, அல்லது ஒரு புராண இது சொல்றது, புறாக்கள் சொல்றது, முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்னால ஸ்துதி முதலான வழிகள்னால இந்த அர்த்தவாதமானது விதிக்கு சேகமா இருக்கு அப்படின்னுட்டு ஸ்தாபித்தகா போலி நாம் முன்னாடி பின்னாடி எங்க என்ன பூர்வகாண்டத்தில் ஸ்தாபித்தகா அங்க சித்தாந்தம் சொல்லப்பட்டது. இதானும் இப்போ சுவாதந்திரியன பிரமாணீக்கிரியத்தே, இப்பயோ சுதந்திரமா பிரமாணம் நீங்க சொல்றீங்களோ இந்த வேதாந்தங்கள்ல இது என்பதனால் கதகா இந்த காரணத்தினால காண்டயோசியா விரோதம், இந்த ரெண்டு காண்டத்துக்கு மேல விரோதம் வந்துடுறது. அதனால அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க விரோதா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்ற நத்யா விரோதமே வராது. ஏன் அப்படின்னா சாமானிய தோஷி பதனம் அபிதது அப்ப சொல்லப்பட்டது என்ன, சாமான்யமா பிராமான்யம் சொல்லப்பட்டது, சாமான்யமான வாக்கியங்கள் விரிவாக்கியத்துக்கு அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் சேதமா இருக்கும் அப்படின்னு அங்க சாமான்யமா சொல்லப்பட்டது, இங்கேயோ விசேஷமா சொல்லப்படுது. அங்க ஏன் சொன்னோம் அப்படின்னா மானதா ஸ்தாபனார்த்தம், மானதா பிராமான்யம், மானம் பிரமாணம், மானதான மானத்துவம், பிரமாணத்துவம் பிராமான்யம் அர்த்தம், பிராமான்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு. ஏன்னா அவன் கேட்டுருவான் ஒவ்வொரு, அதான் இவன் என்ன பண்றா சாஸ்திரக்காரா எப்படி எப்படி எப்படிலாம் கேள்வி வரும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு எல்லா விதமா என்ன சம்பாதிதங்களான அத்தனை ஆட்சேபங்களையும் உள்ளடக்கி விசாரம் பண்ணிடுறாரு. அதனால அங்க வந்து அர்த்தவாதத்துக்கு பிராமணியம் வராம போயிடுவேன் அப்படின்னா தன்னாவனான்னு கேள்வி கேட்கலாம். நிறைய சூத்திரம் கிடையாது அர்த்தவாத அதிகரணத்துல, அத்தனையும் நான் சொல்லல, பூர்வபக்ஷ சூத்திரம் முதல் சூத்திரம், சித்தாந்தத்திரம் முதல் சூத்திரம், அது ரெண்டு ஒன்றுதான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி சூத்திரங்கள் அத்தனை கேள்விகள் கேட்கிறார், அத்தனை கேள்விகளுக்கு சமாதானம் சாய்க்கிறார் சூத்திரக்காரர். அதனால எப்படி எப்படிலாம் கேள்வி வருமோ அதெல்லாம் ஆட்சேபிச்சுண்டு அப்ப அர்த்தவாதத்துக்கு பிராமணியம் ஸ்தாபிச்சு ஆகணும். இல்ல அல்லாத போனாக்க வேதத்துல ஒரு அக்ஷரம் அப்பிரமாணம் சொல்லிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது திருவிழா ஒப்பு வராது. என்ன இவா மீமாம்சகர் குமாரில பட்டர்ன்னுட்டு வார்த்தைக்கு மன்னவர் மீமாம்சைக்கு, அவர் என்ன பண்றாருனாக்க நிறைய விஷயங்கள்ல பாஷ்யக்காரர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன பாஷ்யம்? மீமாம்ச பாஷ்யக்காரர் சுரஸ்வாமின்னு பேரு. அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவார், சொன்னாக்கா உடனே அது கணக்கு இவருக்கு திருவள்ளம் உகப்படன்னாக்கா உடனே அதுக்கு பதில் சொல்லுவார். இவர் மூஞ்சி பேர் எடுத்து சொல்ல மாட்டார், இந்த பாஷ்யக்காரன் பகவான் பாஷ்யக்காரான்னு சொல்லுவான். அப்ப சொல்லுவேன், காரியம் எழுது பாக்கிய காரியம் இப்படி சொல்லிட்டேன், அது சொரூபமா அப்புறம் இந்த உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். நம்ம அங்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறது, இந்த கல்யாணத்துல பிடிச்சுட்டு போடுறோம் இல்லையோ, பிடிச்சுட்டு போடுத்து எங்காத்து வகையால என்ன பண்றாங்கன்னாக்க, முதல் முதல் பொண்ணு கல்யாணம், என் பொண்ணு கல்யாணம்னு என்னுடைய கிரகிணி தான் முதல் வாட்டி முதல்ல சுத்தி பிடிச்சிட்டு போடணும், முதல்ல அவ தான் பிடிச்சிட்டு போடுவா பாலாத கால நம்பறதுன்னு. அதே எங்க மாமனார் குடும்பம் இன்னும் சில குடும்பங்கள் எல்லாம் இருக்கு, வந்து பொண்ணுக்கு எல்லாம் அம்மா வந்து சுத்தி போடக்கூடாது, பிடிச்சிட்டு போடக்கூடாதான், ஏன்னா அவாத்து வழக்கம் அப்படிங்கிறா. சின்ன விஷயம் பிடிச்சிட்டு போடுறது, இதெல்லாம் ஸ்திரீக சம்பந்தமான விஷயம். ஆபத்தம்பர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார், கதீஷா குலதர்மஸ்யா, குலதர்மஸ்யா இதெல்லாம் அவாவா குலதர்மங்கள், அனுஷ்டானம்ன்றது குலதர்மங்கள்லாம் நிறைய இருக்கும், அவாவா ஆச்சாரப்படி பண்றாரு. அதே மாதிரி ஆத்துல விருத்த ஸ்திரீகள் இருந்தாருனாக்கா அவன் என்ன பெரியவாளுடைய அனுஷ்டானங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பார், அதனால விருத்த ஸ்திரீகள் இருந்தாக்கா அவன் சொல்றதை கேட்டுக்கோங்கோ அப்படின்னு ஆபத்தம்பர் சொல்லிருக்க. நம்மளவா என்ன பண்ண, ஸ்திரீகள் சொன்னாதான் கேட்போன்னு முன்னாள் ராஜ்யமே ஆயிடுறது, அது ரொம்ப தவறான விஷயங்கள் இருக்கு, புரியுதா? அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், கல்யாணம் ஆகுது மாப்பிளைக்கு மயிடணும், ஆபஸ்தம்பர் என்ன சொல்றக்க, அஞ்சனை விட்டுக்கோ மயிட்டுக்கோன்னு தான் சொல்றக்க, மாமியார் மாப்பிளைக்கு இடணும்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு அத மாதிரி மாமியார் பண்ண விடவானா அப்படின்னு சொல்லிட்டா கல்யாணம் நடந்துடும். அதனால ஏன் அப்படின்னு அனுஷ்டானம் அப்படி ஆயிடுச்சு, மாப்பிளைக்கு மாமியார் தான் இட்டு விடுறதுன்னு. சின்ன சின்ன விஷயங்கள்லயே அப்படி இருக்கு இல்லையா? இது ஒரு ஆத்திர ஒவ்வொரு ஆத்திரம் ஒவ்வொரு விதமா இருக்கு, ஒவ்வொரு ஆத்திரம் ஒவ்வொரு விதமா இருக்கிட்ட இந்த ஆச்சாரங்கள்ல உங்களுக்கு தப்பு, எங்களுக்கு தான் சரி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்று சரி நீ சொல்லு, இன்னொன்னு தப்புன்னு சொல்லக்கூடாது. எங்க அம்மா அவர் சீ சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, உங்க அம்மா மட்டும் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டா? அதனால குமாரில் விட்டவர் என்ன பண்றாருனாக்கா, தர்மசாஸ்திரங்களோ அதாவது வேதத்திலேயோ ஸ்மதிகளையோ சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள்ல சொரூபத்தக அப்பிரமாணம் சொல்லக்கூடாது, இந்த இந்த அனுஷ்டானம் தப்பு பண்ணவே கூடாதுன்னு சொல்லாதீங்க, பரவாசா தப்பு சுரூபத்தக தப்புன்னு சொல்லக்கூடாது, அந்த சாஸ்திரமே தப்புன்னு சொல்லாதீங்க, நாங்க பண்றது இல்லை அதனால எங்காத்துல வழக்கம் இல்லைன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான், எங்காத்துல வழக்கம் இல்லை, எங்காத்து வழக்கம் இல்லைன்னு சொன்னாக்கா தவறு இல்லை, அந்த சாஸ்திரமே தவறுன்னு சொன்னா தப்பு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதனால அவ எப்படின்னா அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களுக்கு எப்படி பிராமணியங்கள் இருக்கா, மீனாசகா ஸ்தாபிச்சுட்டு போயிட்டா, மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கூடாது, குமாரில் மட்டும் வைக்கிற மாதர சுதாம் ஊர்துவா தாட்சிணாஸ்திய பிரதட்சதி, மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு தெற்கத்துக்காரன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு தெரியாத பண்ணிட்டு போயிட்டேன், அதனால பண்ணக்கூடாதுன்னு அவர் சாஸ்திரம் பண்ணிருக்கா. ஆனா என் பொண்ண எங்க அக்கா பிள்ளைதான் பண்ணிட்டு இருக்கான், என் ஒன்னூட்டு தங்கையினுடைய பிள்ளை நான் வந்து என் ரெண்டாவது பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், இப்போ அனுஷ்டானத்துல இருக்கு, நான் நம்ம பக்கம் அதிகம் பண்ணிக்கிறோம், அந்த பக்கத்துல வழக்கெல்லாம் அது பண்றது இல்லை, காரணம் அவ அனுஷ்டானம் வேற நம்ம அனுஷ்டானம் வேற, அதனால அவ அனுஷ்டானத்தை நாமளும் தப்பு சொல்லக்கூடாது, நம்ம அனுஷ்டானத்தை நாமளும் அவ தப்பு சொல்லக்கூடாது. அதனால வேதத்துல ஒரு அக்ஷரத்துக்கு கூட அப்புறமான கூடாது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, மீமாம்சகர் இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் எல்லாம் விதிய பிரதானமா எடுத்துட்டு அர்த்தவாத வாக்கியம்னா அவைகளுக்கு சேஷமா வந்து பிரமாணமாகும். மானதா ஸ்தாபனார்த்தம் பிரதமம் அபிததே, சாமான்யமா சொல்லிட்டேங்க, அதாவது கேஷாந்தி, அதனால கேஷாந்தி சார்த்த தோட்டா, கேஷாந்திதே அர்த்தவாத வாக்கியானாம், சில அர்த்தவாத வாக்கியங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி சார்த்தக்கியம் சொல்லிட்டு போயிட்டார், அது பார்த்ததா உத்தா பார்த்ததா பார்த்தக்கியமானது சொல்லப்பட்டது உத்தா சொல்லப்பட்டது. ஆனால் இங்க எப்படி தெரியுமா, ஸ்வதஹ இஹ சுபகே, அங்க எப்படின்னாக்கா சொர்க்கம்னு ஒரு லோகம் இருக்கு, அந்த லோகத்துக்கு நீ கஷ்டப்பட்டு யாகம் பண்ணணும், அந்த கஷ்டப்பட்டு யாகம் பண்ணி அதுக்கப்புறம் தேகத்தை விட்டுட்டு போகத்தே அந்த சொர்க்கத்தை நீ போய் அடையணும், அந்த சொர்க்கம் சாஸ்வதமா கிடையாது, நிறைய நாள் இருக்கணும்னு நிறைய வாட்டி யாகம் பண்ணணும், அவளே உத்தன் இருக்காது, அந்த மாதிரி நிறைய நாள் நிறைய நாள் நான் சுற்றுலாவத்தில் இருக்கணும்னா அது நிறைய எடுத்து இருக்கணும், அப்படின்லாம் நீங்க சித்தாந்தம் பண்றீங்க. அங்க அப்படிப்பட்ட விரிவாக்கியங்கள், அந்த விரிவாக்கியங்களுக்கு அது மாதிரி அர்த்தவாத வாக்கியங்கள், அதைகளுக்குள்ள நீங்க சாப்பிட்டு சொல்லிட்டு போறீங்க. நாங்க அப்படி சொல்லல. ஏன்னா இங்க சுயமாவே பரபிரம்மம் இருக்கே, அதுதான் புருஷார்த்தமா இருக்கு. அது கல்யாண குணங்களோடு நிறைஞ்சிருக்கு. உனக்கு யாகம் பண்ணணும், அந்த யாகம் பண்ணிட்டு இந்த கஷ்டமாக்கும் யாகம் பண்றதுன்றது. அஞ்சு நாள் சோம யாகம் பண்ணா அஞ்சு நாள் குளிக்க கூடாது, குளிக்காமலே இருக்கணும், பல்தேச்சு கூடாது, அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரியே நம்ம கல்யாணம் அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணுவோம் அந்த காலத்துல, அதுக்கும் அந்த மாதிரிதான். முதல் நாள் வந்து ஒருத்த சமாபனம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணின்றோம், கன்னியாதாரனாய் மங்களதாரனாய் இருக்குது. அஞ்சு நாள் அவன் வந்து அக்னி வளர்க்கணும், அஞ்சு நாளும் பல்தேக்க கூடாது, குளிக்க கூடாது, தினம தூங்கணும், அதே மாதிரி சாப்பிடணும். இந்த காலத்துல இல்ல, அப்படித்தான் தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கு, அது போட்டோம். ஆனா இது யாகம் பண்றதுன்றது அவ்வளவு கடினமானது. இந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு தூங்கி இருந்தா கூட மத்தியானம் கொஞ்சம் கண்ணா சுந்துடுறோம், அதன் பிறகு உடனே வாய்ப்பு பிடிச்சாதான் சரியா இருக்கு, மூஞ்சி அலம்பிக்கிறோம் அப்படிங்கறத வந்து திருமணஞானம் சாச்சார் சுகசுத்த பரந்தபா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற சுகசு சுப்தகா பெருமாள் தூங்குறேனா பார்த்தா ரெகுலர் கேட்கலாம் பெருமாள் தூங்கச்சு. அதே திருமணஞானம் பரியாதம் பண்றார் நம்மளாலாம் தூங்கினாக்கா சுவாமி தூங்குறேரா அல்லது திருநாடு அலங்கரிச்சுட்டேரா அப்படின்னா சந்தேகம் வருமா, அந்த மாதிரி வாயப்படுத்தான் தூங்குவோம். ஆனா ராமன் எந்திரமான் இல்லையா, அதனால விசாரம் இல்லாம அவரோட தூங்குறான். இப்படி நாம என்ன பண்றோம், தூங்கி இருந்தா கூட முந்தி ரெண்டு கிலோ வாய்ப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த யாகாதிகள் இது மாதிரி பண்ணணும், எத்தனையோ நியமங்கள், இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அதனால ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சோம்னாக்க அதுக்கெல்லாம் கூட நிறைய பிராயசித்தம் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒருத்தருக்கு முதுகில வந்து அரிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கையால செஞ்சு கூடாது, அதுக்கு மான் கொம்பு வச்சுக்கணுமா, மான் கொம்பு வச்சுட்டு அதாலதான் அவன் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. மான் கொம்பு கேட்க போறது அந்த மாதிரி எதுக்கு சொல்றதுனே, இத மாதிரி அந்த யாகம் பண்றது அவ்வளவு கடினமா இருக்கும். ஆனா இந்த பிரம்ம வித்தியர் கோயிலையோ பிரமாணம் நினைச்சுட்டே இருந்தோம், வேப்பிரமாணம் செய்ஞ்சோம், அகராஜன் சேவிச்சுட்டே போங்கோ, நம்ம திரையாணம் செய்ஞ்சோம், தயாசா சேவிச்சுட்டே போங்கோ, அர்த்தம் தெரிஞ்சு நினைக்க அர்த்தத்தை அனுபவிச்சுட்டே போங்கோ, ரங்கநாதன் சேவிச்சுட்டு அபிஜித்வம் செய்ஞ்சோம், சரோஜான சோபான் செய்ஞ்சோம், இப்படி சேவிச்சுட்டு எவ்வளவு மனசு ஆனந்தமா இருக்கு. அந்த நட தெரியாது, நிக்கிறது தெரியாது, சோத்திரவாதம் பெருமாள் அனுபவிங்கோ. அதனால இதே இப்படின்னு பெருமாளை உபாசனம் பண்றானே, அந்த உபாசனம் பண்றவன் எப்படி பண்ணுவான், பெருமாளுடைய கல்யாண குணங்களை முழுமா அனுபவிக்கிறான். அவன் மோட்சத்துல எப்படி சுகமா அனுபவிக்கிறானோ அந்த மாதிரி இங்கே உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு அனுபவிக்கிறான். அவன் தான் யோகியா இருக்கான், பரமானந்தமா இருக்கான் அவன். அவனுக்கு எதை பார்த்தாலும் சரி எல்லாமே பெருமாள் பகவான் மயமா இருக்குது, பிரம்மமயமா இருக்குது, எல்லாம் சொல்றதும் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமயமா இருந்திருக்குனாக்க அவனுக்கு ஏன் கஷ்டமா இருக்க போறது. ஜீவன் முக்தி நவா சொன்னாலே இதுதான் நாங்க சொல்றோம், அந்த மோட்சத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி இங்க பின்னாடி பேசுனீங்க சாதிச்சு போறக்கா முக்காஸ்தா சமந்த சில பஜனரசம் அப்படிங்கிற முக்காஸ்தையில முக்க முக்தி திசையில எப்படிதான் நாம அனுபவிப்போம் அந்த மாதிரி இங்க உபாசனம் பண்ணி அனுபவிக்கிறான். அவ்வளவு ஆனந்தமா இருக்கேது, அப்படிதான் இருக்குது. அதனால சொசைக சுபகே, சுபகேன்னு கேது விசேஷம், கேது அதாவது போத மாத்திராத்து சுபகே புமர்த்தே போத மாத்திராத்து பார்க்கம், சுபகே புமர்த்தே அந்த சுபகம்னா அனந்த கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் உடையவன் என்பதுமான். எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள், தோஷமே தரவாத கல்யாண குணங்கள், தோஷம்ன்றதே ஒன்று சொல்ல முடியாது அவங்க கிட்ட, அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் இருக்காது. ஆனந்தாதி அசங்கியமான கல்யாண குணங்கள், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தோ பிரம்மே திவ்யதானாது, அதான் எத்தனை கல்யாண குணங்கள், அசங்கியமான கல்யாண குணங்கள். அந்த அது எழுதுகிற சுவாமி அவங்க ஆனந்தாதி அசங்கேஜ கல்யாண குணகன மகோதவி ரூபத்வாது. மகோதவி கல்யாண குணங்களுடைய சாகரம். எவன் சாகரன்றது நமக்கு தெரியறதுக்கோசரம் அது. ஏன்னா உபனிடம் சொல்லுது, ஏவான்மா ஏமாகாசா தாவானேஷோ அந்தரவரையே. இந்த ஆகாச லோகத்துல பாக்குறமே ஆகாசம்னு அது எப்படி வியாபிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரமாணம் வியாபிச்சிருக்கான். அந்த ஆகாசம் தான் வியாபிச்சிருக்கான். அவன் அத்தக்காட்டிலும் பிரகதியும் வியாபிச்சுட்டான். அப்ராகிருத மண்டலமான பரமபதம் எல்லாத்தையும் வியாபிச்சுட்டானே. பாதோ திருஷா பூதானி திருபாத தியாமதம் ரவி அப்படின்றது ஒரு பாதம். இந்த லோகங்கள்லாம் அந்த பிராகிருத மண்டலம் பிரகதி மண்டலம். மீதி மூணு பாதங்கள் அப்ராகிருத மண்டலம். எல்லாத்துலயும் நாலு பாதம் தலையா போட்டு அப்படி வியாபிச்சிருக்கான். அவையும் தருதான சொல்றதில் பெரிய சொல்றமே அப்படி பிரத்தாந்தமா இருந்தது இருக்கானே. அப்படிப்பட்ட பகவான் சாமான்யமான இல்ல அவன். அவன் அப்படி இருக்கிறதுனாலதான் சுபகே கேது கர்ப்பம் சேகனவிதான். அதுவே கேது. இவன் ஆனந்த கல்யாண குணநிதி மகோததி சமுத்திரம் அந்த மாதிரி வியாபிச்சிருக்கான் பகவான். அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவனாய் இருப்பதால் அவன் புமர்த்தமாழ்வா. புமர்த்தம் புருஷார்த்தம் போதமாத்திரார். நீங்க வந்து விதி வாக்கியம் சொல்லி அர்த்தவாத வாக்கியம் சொல்லி அது ரெண்டத்துக்கும் ஒன்னா அண்மையும் படுத்தி அவ்வளவு தூரம் நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும். எங்களுக்கு அப்படி இல்லை. பெருமாளுடைய கல்யாணம் பார்த்தாலே கேட்டாலே வாசித்தாலே தாரதாரியா வந்துடுறது கண்ணல. அவ்வளவு மனசுல ஆனந்தம் பிரவகிக்கிறது. அதனால இதுதான் விசேஷம். நாங்க அதுதான் சொல்றோம். சுதந்திரத்தையா விதிகேசத்து இல்லை. சுதந்திரமாகவே இது வந்து நமக்கு பிரமாணம் ஆகிறது. போதமாத்திரா. போதமாத்திரம் அர்த்தம் பகவானுடைய சுரூபம் எப்படி இருக்கோ அப்படியே நமக்கு ரசிக்கிறோம். போதம்னா ஞானம். அந்த ஞானம் தான் அவருடைய சுரூபமும் அவருடைய சுபாவமும் எல்லாமே. ஞானம் வந்துட்டுனாக்க பரம புருஷார்த்தமான பிரம்மத்தை அப்படி அடைஞ்சிடுறோம். அது இந்த உபநிடத்திலாம் இருக்கக்கூடிய அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் இருக்கு அவைகள்லாம் சரியாகிடுறது. இப்படி சாமான்யமா அர்த்தவாதிகளுக்கெல்லாம் சாமான்யம் பூர்வீகம் சொன்னா இப்பவோ விசேஷமா இங்க சொல்றா. இங்க விசேஷமா சொல்றதுனால இந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கெல்லாம் சொத்தகாவே சாமான்யம் நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல. அப்பதான் இவன் கேக்குற சுவாமி குமார தேசிகன் நாங்கதான் சொன்னமே வந்து ஏற்கனவே விதிவாக்கியங்கள் உபநிஷத்துலயும் இருக்கு. விஜ்ஞாய பிரஜாம் குருவீத ஓமித்யாத்மானம் ஜாயத ஆத்மே தேவ உபாசீத. எத்தனை விதிபடங்கள் உபாசீத உபாசனம் பண்ணு ஜாயத தியானம் பண்ணு தியானம் பண்ணுங்கோ. எந்த எத்தனை வாக்கியங்கள் இருக்கிற மாதிரி விதிவாக்கியங்கள் அதுக்கு சேதமாக தான் சொல்லுங்களேன். ஏன் அதனால விரோதம் வந்து இது இருக்குது இல்லையோ. இந்த மாதிரி இதுவே இல்லையே. நாங்க சொல்றதுக்கு அத்வைதிகள் சொல்ற மாதிரி அழைத்தது அதுவாக வச்சுக்கானே. பரப்பிராப்திகா மகா பிரம வித்யா. பரப்பிராப்தி பரமபுருஷனை அடையணும்னு ஆசைப்படுறவன் பிரம்மத்தை தியானம் பண்ணட்டும் அப்படின்னு விசேஷமா இது இருக்கலாம். இது அப்படின்னா சொல்லிட்டோம்னாக்க ஏன்னா ஏற்கனவே சொன்ன பாருங்க இது பிரம்மவிதாத்மோதிபரம் அது விதிவாக்கியம். அப்புறம் சதேஷாத்யுத்தா சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து அர்த்தவாத வாக்கியமா இருக்கு. பிரம்மவிதாத்மோதிபரம்ன்றது விதிவாக்கியம். அதுக்கெல்லாம் இதெல்லாம் அர்த்தவாத வாக்கியம் இருக்கு. அதனால எல்லா வாக்கியமும் இப்படி எடுத்துட்டு போட்டீங்க சொல்ற மாதிரி நீ இன்னத்துக்கு வந்து இது மாதிரி என்ன சொல்றீங்கோ நம்மளை பார்த்து கேட்கலாவா பேரியல் இந்த மாதிரி எப்படி சொல்லணும்? இது வந்து மனிதனுக்கு கொம்பு இருக்குதா அப்படின்னு விசாரணை பண்ற மாதிரி இருக்கு. இல்லாத சுரூபத்தை சுதந்திரம்ன்றதே கிடையாது. இல்லாத சுதந்திரத்தை இருக்கிறதா நீங்க சொல்றது எப்படி? அது வராது அப்படின்னா அவன் கேட்கிறான். அதனால இது கூட விரோதம் தானே அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் அப்படி இல்லை. சகசவீரகம் தேவன் அப்படின்னா வந்து நாராயண வாக்கம் இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ உபநிஷத்துல வாக்கியங்கள் இருக்கு. அங்கெல்லாம் விதியே கிடையாது, விதிவாக்கியமே கிடையாது. விதிவாக்கியமே இல்லாம அவங்க எல்லாம் சுதந்திரமாவே இருக்கு. அதனால விசேஷத்துமே அந்த வாக்கியங்களுக்கு வராது. அப்போ ஏன்னா தத்துவார்த்தம் சொல்ற தத்தேதம் பர தத்துவத்தை சொல்றதுக்கோசனமே வந்த நாராயண வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள் எல்லாம் கொண்டுதான் அர்த்தம் பண்ணணும்னு சொல்றேன். தத்துவாரத்துல நடராஜ பெருமாள் இப்படி தத்துவத்தையே சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அதுல விதி பிரத்தியமே கிடையாது, விதி வாக்கியமே இல்லை. விதி வாக்கியமே இல்லாததுனால அந்த இதுக்கு வந்து நீங்க சுதந்திரமா தான் பிராமணிங்கிறோம், அர்த்தம் பரதந்திரமா சொல்லவே முடியாது. அப்ப நீ என்ன சொல்லுவேன், அது மட்டும் இல்ல, லாங்க ஒண்டியான்னா அத்வைதிகளை என்ன பண்ண அப்படின்னாக்கா சத்தமசி அயமாத்மா பிரம்ம ஆனந்தோ பிரம்ம அகம் பிரம்மாஸ்தி இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் அத்வைதி என்ன சொல்ல போறா, அவைகளும் சுதந்திர பதங்கள் தானே, சுதந்திர பதங்கள் தான், சுதந்திரமான வாக்கியங்கள், அர்த்தவாத வாக்கியங்கள். அந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் நீ அப்படி தரவா நீ சொல்லுவா, அதனால உங்க பட்சத்திலேயே இந்த மாதிரி கேள்வி வந்துடும். அதனால அதுக்கு உங்களால சமாதானம் சொல்ல முடியாது. அதனாலதான் நாங்க எதாக பிரிச்சுட்டோம், சில வாக்கியங்கள்லாம் பரதந்திரமா இருக்கும், சில வாக்கியங்கள்லாம் சுதந்திரமா இருக்கும். இப்படி சுதந்திரமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள்னா விசேஷமான வாக்கியங்கள், பரதந்திரமா இருக்கிற வாக்கியங்கள்னா சாமான்யமான வாக்கியங்கள். அதோ இது இந்த மீமாம்சனம் சொல்ற அர்த்தவாத வாக்கியங்கள்னா பொதுவா விதி சேஷமாத்தான் நிர்வாகம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு ஒரு யாகத்தை சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் அது வந்ததுன்னாக்க அதை சொல்றதா தான் அது இருக்கும், அதை மீறி நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதனால விதிசேத பிரமாணம் தான் அதுக்கு பிராமணியம் சொல்லணும், விதிசேத பிராமணியம் சொல்லணும். இங்கேயோ அப்படி இல்லை, இங்கெல்லாம் சுதந்திரமாக இங்க பிரமாணமா இருக்கு. சில இடத்துல வரலாம் பரதந்திரமா, ஆனா பல இடங்கள்ல சுதந்திரமா தான் வருது. இது அதனால எது அதிகமா இருக்கோ அதுக்கு அனுகுணமா தான் சொல்லணும். அதுவும் வந்து தத்தேதம்பர தைத்திரீமுக தையந்த சந்தரிசனா அப்படிங்கிறார் நடராஜ பெருமாள். தத்தத்தையே கூறக்கூடியது எது, தைத்திரிய உபநிஷத்து, அதுல நாராயண வாக்கனுக்கு. அது இந்த பிரம்மத்தை பத்தி, பிரம்மத்தை அதுவும் நாராயணனே பரபிரம்மம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துருது. அதுல வந்து எல்லாம் சுதந்திர வாக்கியங்கள், சுதந்திரமான சித்தபரமான வாக்கியங்கள், அப்படிப்பட்ட வாக்கியங்களுக்கு அப்படியே தான் பிராமணியத்துக்கு தவிர்த்து இந்த விதிசேகே முடியாது. அதனால எங்க சித்தாந்தத்திலேயோ மீமாம்சா சித்தாந்தத்திலேயோ விரோதம் இல்லை. சாமான்யமா சொன்னோம், விசேஷமா சொன்னோம், அந்த பிராமணியத்தை ஸ்தாபிக்கணும்னு சொல்ற அங்க வந்தது. அது ஸ்தாபிக்கப்பட்ட பிராமணியத்தை மேல நாங்க எடுத்துன்னு போறோம். சிறப்பா போகும்போ சோபானத்தை திருப்தியா பார்த்தோம்னாக்க எல்லாம் தெரியா போயிருந்தது, அதனால எந்த விரோதமும் இல்லை. ஐக்கியசாஸ்திரத்துக்கு சர்வாத்மனா விரோதம்ன்றதே இங்க கிடையாது. அதனால நாங்க சொன்ன சித்தாந்தம் சரியானதுதான் அப்படின்னு இந்த சுவாசம் சைக்கிற சுவாமி. அந்நாத்தோ சத்தவாதிமுக முகதாபித பிராஜிதானி சுவாதந்திரேன பிரமாணி கிரியதி ததஹ பாண்டயோ ஸ்யாத் விரோதஹ ந ஸ்யாத் சாமான்யதோ ஹி பதமம் அபிததே மானதாஸ்தாபனார்த்தம் கேஷாஞ்சித் சார்த்ததோஸ்தா ஸ்வதைஹ சுபகே போதமாத்ரா உமர்ச்சே. கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.